வணக்கங்க. அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு தென்னங்கன்று வச்சோங்க, அதோட பதிவும் கண்டிப்பாக நான் போடுறேங்க, வீட்டுக்கு போய்ட்டு நான் எடுத்து போடுறேங்க. ஸோ அது பார்த்தீங்க எப்படின்னா, ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கரை மாதிரிங்க. கரை அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, ஜேசிபியில் குழி பறிச்சுங்க. அதில் ஃபுல்லாக வந்து தேங்காய் மட்டை இருக்குது இல்லைங்க, நம்ம உரித்த தேங்காய் மட்டையை ஃபுல்லாக கொட்டிட்டேங்க. கொட்டி அந்த கரையை ஃபுல்லாக மறுபடியும் மண் அணைச்சி கரை பெருசாக போட்டோங்க. ஸோ இப்போ அந்த கரைக்கு உள்ளார தான் வச்சதுங்க, கீழே தான் வச்சது. ஸோ அது கீழே வச்சது எப்படின்னா, குழி பறித்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 3.5 அடி ஆழத்தில் பறித்து மேலே ஒரு 1 அடி கேப் இருக்கிற மாதிரி குழிக்குள்ளே தான் அந்த செடியை வச்சதுங்க. பக்கத்துலேயே ஒரு 2 அகத்தி விதையும் போட்டேங்க. ஸோ அதோடு சேர்ந்து வளருதுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு ஒருக்கா இல்லை 1 வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டது, ஒரு மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தண்ணி மட்டும்தாங்க விட்டுட்ருக்கேன் இது வரைக்குமே. இப்போலாம் மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான். மரம் அருமையாக இருக்குங்க. சொல்லப்போனால் அந்த கொட்டின மட்டையிலேருந்து ஏதோ ஒரு தேங்காவும் சேர்ந்து கூட முளைச்சி அதுவும் கூட மறுபடியும் ஒரு கன்று வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஈரம் வந்து சீக்கிரமாக காயறதே இல்லைங்க. 1 மாதம் 2 மாதம் கூட தண்ணி விடலைனா கூட எதுவுமே ஆகிறது இல்லைங்க. மழை பெய்கிறது இது மட்டுமே போதுங்கன்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நான் கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தோட இதுங்க கன்று. நான் அது வீட்டுக்கு போய்ட்டு அந்த 2 3 கன்று நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேங்க.